சக்திவேல் மற்றும் கூடு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆந்திரா விவசாயம் செஞ்சு ஏக்கருக்கு 95 மூட்டை அறுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கு ஒரு நீண்ட பதிலை கொடுக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல வேளாண்மை ஒன்ற உலகத்திலேயே எந்த உயிரினமும் செய்யாத ஒரு வேலையை மனிதர்கள் ஏன் செஞ்சாங்கங்கிற ஒரு கேள்வியிலிருந்து வேளாண்மைங்கிறது துவங்குது. உலகத்தையே ஐந்தாக பிரித்து திணைகளாக வகுத்து மலைகளை எல்லாம் குறிஞ்சி என்றும் உலகத்தில் உள்ள கடல்களை எல்லாம் நெய்தல் என்றும் உலகத்தில் உள்ள காடுகளை முல்லை என்றும் உலகத்தில் உள்ள பாலைவனங்களை எல்லாம் நீரற்ற நிலங்களை எல்லாம் பாலை என்றும் வகுத்த தமிழர்கள் ஏன் செயற்கையாக வரப்படுத்தி நீரை நிறுத்தி வேளாண்மை என்ற ஒன்றை செய்தார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பின்னால் இது விடை வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமி இயற்கையை காப்பாற்றுவதற்காகவும் இயற்கையை செவ்வையாக வழி நடத்துவதற்காகவும் பூமியில் உள்ள எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு அறிவு தொடங்கி ஆறு அறிவு வரை உள்ள எல்லா உயிர்களுக்கும் தானே தலைவனாக நிற்கின்ற தகுதியுடைய மனிதனாக தன்னை தெரிந்து கொண்டு எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற சூழலில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கணுங்க. எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? எல்லா உயிரினும் அழிஞ்சு போகாமல் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சிந்தித்ததின் பின்னால் தான் நீருங்கிற ஒன்று தான் பூமியில் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. நீர் இல்லாட்டினா பூமியில் உயிர்கள் தோன்றுவது அரிது அப்படிங்கிறது புரிதலுக்கு வந்தது. அந்த நீரை எப்படி உருவாக்குறதுங்கும்போது தான் மழை மட்டும்தான் நீரை உருவாக்குவதற்கு காரணியாக இருக்கிறது. அது இயற்கையில் கிடைக்கிறது. அதுவும் மழை பொழிகின்ற காலங்களிலேருந்து மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி, மலையிலிருந்து கடலை நோக்கி ஓடுகிறது, மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுகிறது, காடுகள் நனைந்த பிறகு காடுகளில் அதிகமாக பெய்கின்ற நீர் மீண்டும் பள்ளத்தை நோக்கி ஓடி சென்று விடுகிறது. இப்படி அங்கங்கே பெய்கின்ற நீர் எல்லாம் கடலை நோக்கி சென்று விடுவதால் பூமி இயற்கை என்னும் பேரிலே நிற்கிறதே தவிர பூமியிலிருந்து வெளிவருகின்ற வெப்பம் குளிர்வதே இல்லை. பூமியிலிருந்து வெளிகின்ற வெப்பத்தை குளிர்விப்பதற்காகவும் மிகப்பெரிய அளவிலே மழையை பொழிவித்தால் மட்டுமே, அந்த மழை நீர் மட்டுமே பூமியின் உள்ளே இறங்கி மிக எளிதாக சூடேறி வெப்பத்தை கடத்தி கொண்டு வெப்பத்தை வாங்கி கொண்டு நீராவியாக மாறி தானே வெப்பத்தை வாங்கி கொண்டு தானே வெப்பத்தை எடுத்து கொண்டு மிக உயர்ந்த இடத்திற்கு சென்று அங்கே வெப்பத்தை விட்டுவிட்டு மீண்டும் குளிர்ந்த நீராக மாறி பூமிக்கு வருகிறது. இதைத்தான் நம் மழை என்று சொல்கிறோம். நீர் வெப்பமாக நீர் சூட்டை எடுத்துக்கொண்டு மேலே செல்வதை நீராவி என்று சொல்கிறோம். சூட்டை விட்டுவிட்டு மீண்டும் குளிர்ந்து பூமிக்கு வருவதை மழை என்று சொல்கிறோம். மழை நீர் எல்லாம் குளிர்ந்த நீராக இருக்கிறது. பூமி சூட்டை எடுத்துக்கொண்டு தான் எடுத்துக்கொண்டு மேலே செல்வதை நீராவி என்கிறோம். சரியா? இப்படி பூமியில் உள்ள வெப்பத்தை கடத்துவதற்காகவே பூமியும் சூரியனும் நன்றாக பூமியினுடைய வெப்பமும் சூரியனுடைய வெப்பமும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த நீரை ஆவியாக்குவதற்கு சம்மதித்து அந்த நீரை சமவெளியிலே நல்ல வெயில் போடுற இடத்துல ஆங்காங்கே பெய்கின்ற நீரை ஆங்காங்கே நிறுத்தி மிக பெரும் மேக உற்பத்தி கூடமாக நிலத்தை மாற்றினான் உழவன். அதனால தான் மருதங்கிற ஒன்றே வந்தது. அதாவது காடுகளுக்கு கீழே மழையை நிறுத்த முடியாது, பாலைவனங்களில் மனிதர்கள் வசிக்க முடியாது, பனிக்கடல்களில் நீரை நிறுத்த முடியாது, அங்கே வெப்பம் இல்லை, அங்கே தேவையில்லை, கடல்கள் வந்து சீக்கிரமாக நீர் ஆவியாக்காது. அதாவது நீர் ஆவியாக்காதுன்னா நீர் அங்கே போய் வெப்பத்தை கடத்த முடியாது. அதனால் பூமியில் இருக்கிற வெப்பத்தை கடத்தணுங்கிறதுக்காக சமவெளி பரப்புகளில் நீரை நிறுத்தினான் உழவன். அதுக்காகவே நெல்லுங்கிற ஒரு தானியத்தை கையில் எடுத்தான். இதனால் நீரை நிறுத்தி அந்த நீர் தான் வெப்பத்தை எடுத்துக்கிட்டு பூமியில் இருந்த வெப்பத்தை எல்லாம் கடத்துச்சு. சரியா? இதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் வேளாண்மை. இந்த மாதிரி கண்டுபிடிச்ச வேளாண்மைக்கும் பின்னால் தான் பூமி குளிர்ந்தது, பூமியில் உள்ள பல்லுயிர்களும் பெருகுச்சு. இந்த அதிகரித்த நீராவி மிகப்பெரும் அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட நீராவி தான் வளிமண்டலத்தில் சென்று மிகப்பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தி அது கடல் ஆடிக்காற்றுங்கிற பேரில் கடலை நோக்கி போய் அங்கிருந்த குளிர்ந்த நிலையில் உள்ள நீராவிகளையும் எடுத்துகிட்டு வந்து பூமியில் பொழிய வச்சுது. இவன் மீண்டும் அறப்படுத்து பொழிகின்ற நீரையெல்லாம் மீண்டும் நிலத்திலேயே நிறுத்தினான். இப்படியாக கடல் மட்டத்தை குறைத்து நிலமட்டத்தை உயர்த்தி பூமியிலே உயிர்களை உயிர் வாழ செய்தவன் தமிழ் உழவன். சரியா? இதுக்காக தான் நெல்லுங்கிற ஒரு தானியத்தை நீரிலேயே நின்று நீரிலேயே எழும்பி நீரிலேயே விளைகின்ற ஒரு தானியத்தை உழவு என்ற பெயரில் அறிவில் சிறந்த மனிதனாகிய உழவன் தன்னுடைய பணியை செஞ்சான். இதனால தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று எழுதினா வள்ளுவன். ஏன்னா இவன் உற்பத்தி செய்த மேகங்கள் தான் வடகிழக்கு பருவக்காற்றுங்கிற பேரில், பருவக்காற்றுகள்ங்கிற பேரில் கடல் பகுதியிலிருந்து நிலத்தை நோக்கி பல நூறாயிரம் கிலோமீட்டர் வரை பரவி சென்று காடுகள் மலைகள் உயிர்கள் என்று எங்கே பார்த்தாலும் மழையை பொழிந்து மலைகள் வரையில் இவன் உற்பத்தி செய்த மேகக்கூட்டமே மழையாக சென்று பொழிந்தது. சரியா? எல்லா உயிர்களும் தழைத்தன, எல்லா உயிர்களும் குளிர்ந்தது. அதனால தான் எல்லா உயிர்களுமே அவனை வணங்குகின்ற தகுதி உடையதாயிற்று அப்படின்னு திருவள்ளுவர் எழுதினான். இப்படி எல்லா உயிருக்குமாக நீரை நிறுத்தி நிலத்தை மண்ணை வளப்படுத்தி உயிர்களெல்லாம் வாழ வைத்த உழவனை, எல்லா உயிர்களுக்குமாக நிலத்திலே நீரை நிறுத்திய உழவனை, பூமியில் இருந்த வெப்பத்தை எல்லாம் கடத்தி கடத்தி, அதாவது 1 லிட்டர் தண்ணியை நீராவியாக மாற்றணும்னா 4 கிலோ விறகு அரிக்கிற வெப்பம் தேவைப்படும். 4 கிலோ விறகு அரித்தால் தான் 1 லிட்டர் தண்ணி நீராவியாக மாறி மேலே போகும். அதாவது 4 கிலோ விறகு எரிக்கிற வெப்பத்தை 1 லிட்டர் தண்ணியே கடத்திடும் பூமியை விட்டு, எடுத்துக்கிட்டு போய் அங்கே வெப்பத்தை விட்டுட்டு குளிர்ந்த நீராக மாறி மீண்டும் பூமிக்கு வந்துடும். 50 ஆண்டுகளில் ஒரே 1 லிட்டர் தண்ணி 200 கிலோ விறகு அரிக்கிற வெப்பத்தை பூமியிலேருந்து கடத்தியிருக்கோம். நம்ம முன்னோர்கள் வரப்படுத்தி நிறுத்திய நீரையெல்லாம் பூமியிலே உயிர்களின் தலைவன் நான்னு சொல்லிக்கிட்டு, மனிதர்கள்னு சொல்லிக்கிட்டு, எல்லா உயிர்களும் எனக்கு அடிமை என்று சொல்லிக்கிட்டு, அறிவியல்ங்கிற பேரில் கண்மூடித்தனமாக எல்லா உயிர்களுக்குமாக தமிழ் உழவன் நிறுத்திய நீரை அந்த உழவனை கொண்டே பூமியில் ஓட்டை போட்டு அசுரத்தனமாக உறிஞ்சிய அறிவு நிச்சயமாக தமிழ் அறிவில்லை. இப்படி கண்மூடித்தனமாக எல்லா உயிருக்கும் பயன்பட்ட நீரை, பூமியிலிருந்து வெப்பத்தை கடத்திய நீரை, 50-60 ஆண்டுகளாக கோடிக்கணக்கான டன் நீரை நாம் ஆவியாக்கி விட்டதால் பூமி வெப்பமயமாதல் என்ற தலைப்பு உருவாயிற்று. பூமியிலே உயிர்கள் அருகி போயிற்று, கொஞ்சம் கொஞ்சமாக அழிய துவங்கிற்று. இதிலிருந்து மாறி மீண்டும் பூமியை நன்னிலைக்கு கொண்டு வருவதற்காகவே நாம் அந்த தமிழர் வேளாண்மை என்ற ஒரு வேளாண்மையை கொண்டு வர முயற்சிக்கிறோம். அடுத்ததாக உணவினுடைய செயல்பாடு. கட்டு கலங்கானும் கதிர் உழக்கு நெல் காணும், மாடு கட்டி போரடித்தாலும் மாலாது சென்னல் என்று, ஆணைகட்டி போரடித்த அழகான தென்மதுரை என்றெல்லாம் தமிழ் வழக்குகள் உண்டு. அது என்னவென்று அடுத்த கருத்திலே தெளிவுபடுத்துகிறேன். நன்றி.